يسأل السائل: هل أنتم كيف كان على الأقل في هذه اللحظة؟ ثم السنة لها شأن عظيم. Module 1. Retranscrire un mot. Chapitre 6. Dictée 42. Premier mot. يقلد. يقلد. يقلد. يقلد. يقلد. يقلد. Deuxième mot. يعود. يعود. يعود. يعود. يعود. يعود. Troisième mot. يصغر. يصغر. يصغر. يصغر. يصغر. يصغر. Quatrième mot. يخضب. يخضب. يخضب. يخضب. يخضب. يخضب. Cinquième mot. يعزر. يعزر. يعزر. يعزر. يعزر. يعزر. Sixième mot. يبخر. يبخر. يبخر. يبخر. يبخر. يبخر. Septième mot. يعذب. يعذب. يعذب. يعذب. يعذب. يعذب. Si tu as acheté la formation, la correction est disponible sous la vidéo dans ton espace personnel. Si tu n'as pas encore acheté notre formation de plus de 300 dictées progressives, le lien est en description, et tu peux répondre en commentaire.